ശ്രീമദൈനികമാനന്ദ മഹാദേശികായ നമഃ. പരമാർത്ഥ സ്തുതിയിലെ പത്താമത് ശ്ലോകം, കടസി ശ്ലോകം. വിമലാശയ വെങ്കടേശ ജന്മ രമണീയാരണ പുംഗവ പ്രസാദാത് മനസൂയുഭിരാദരേണ ഭവ്യ പരമാർത്ഥ സ്തുതിരന്വഹം പ്രപന്നൈ. കടസി ശ്ലോകത്തില് സ്വാമി പൊതുവാ തന്നുടേ തൃണാമത്തെ அங்கனம் பண்றது, அதாவது சேர்க்கிறது, அந்த ஸ்தோத்திரத்தை யார் பண்ணவர் அப்படிங்கறத சுவாமி பொதுவாக ஆழ்வார்கள் இந்த மாதிரி காண்பித்த வழக்கம். நம்ம ஆழ்வார் அந்த 10 பாசுரம் முடிச்சு 11வது பாசுரத்துல நியமேன தன்னுடைய திருநாமத்தை பதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆழ்வார்கிட்ட ஆரம்பிச்ச வழக்கம். அத கலியன் நியமேன தன்னுடைய தசகங்கள் முடிகிற சமயத்துல நான் கலியன் ஆகிய திருமங்கை ஆழ்வார் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் காண்பித்த வழி அது சுவாமி தேசிகன் நியமேன எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் பண்றது அப்படிங்கிறது வழக்கம். தன்னை பற்றி சாதிக்கிறார், விமலாசய வெங்கடேஷ ஜென்மா. விமலாசயம், விமலாசயர் அப்படின்னா தோஷம் இல்லாத மனச உடையவர். ஆச்சாரியாளா இருக்கிறவா தீர்த்தாள்னு ஒரு திருநாமம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம். ஏன் அப்படின்னா சுத்தமா இருப்பா. எப்படி அப்படின்னா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்னு பரத்வாஜரை பார்த்து வால்மீகி மகர்ஷி சாதிக்கிறார். பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாரு, இந்த தீர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா சன்மனுஷ்ய மனோயதா ரமணீயம் பிரசன்னாம்பு. இந்த பரமகாந்திகளுடைய திருவுள்ளம் போல இந்த ஜலம் சுத்தமா ஸ்வச்சமா இருக்கு அப்படிங்கிறத மகர்ஷி வால்மீகி சாதிக்கிறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய சித்தத்துல தோஷம் அப்படிங்கிற தோஷம் இல்லை, தோஷ லேசம் கூட கிடையாது சுவாமி தேசிகன் திருவுள்ளத்துல. ஏன் அப்படின்னா அவ எப்ப பாரு தங்களுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் எம்பெருமான் இவாளதான் தியானம் பண்ணிண்டே சதா சர்வகாலமும் காலத்தை போக்கினவர் சுவாமி. அதனால விமலாசய வெங்கடேஷ ஜென்மா, வெங்கடேசன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். ஏன்னா புரட்டாசி திருவோணம் மலையப்பன் வெங்கடேசனுடைய தீர்த்தவாரி உற்சவம் அன்னைக்கேதான் நம்ம சுவாமி தேசிகனுடைய அவதாரமும் ரெண்டு பேரும் புரட்டாசி திருவோணத்திலேயே அவதரித்தவர்கள். சுவாமி தேசிகன் சாக்ஷாத் எம்பெருமானுடைய அவதாரம். அதாவது சில அவதாரங்கள்னா அனுப்பிரவேச அவதாரம் ஆவேச அவதாரம் அந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஆனால் சுவாமி தேசிகன் சாக்ஷாத்தான மலையப்பனுடைய அவதாரம். இது அவர் கிரந்தங்கள்ல இருந்தும் நாம தெரிஞ்சுக்கலாம். பின்னாள்ல வந்த குமாரவரதாச்சார் சுவாமின்னு அவருடைய குமாரர் கிரந்தங்கள்ல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஆச்சாரியர்களுடைய கிரந்தத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். வெங்கடேஷாவதாரோயம், அயம் வெங்கடேஷாவதாரஹா அப்படின்னு சொல்லி இவர் சாட்சாத் மலையப்பனுடைய அவதாரம் அப்படிங்கிறத சொல்றார். அந்த மாதிரி அதனாலேயே அதே திருநாமத்தையே சாத்தியிருக்கா. அவ திருத்தகப்பனார் வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமத்தையே சாத்தியிருக்கா சுவாமிக்கு. அப்பேற்பட்ட வெங்கடேசன் சொல்லக்கூடியதான சுவாமியினால ரணபுங்கவ பிரசாதாத்து சுவாமி இந்த ஸ்லோகத்தை எப்படி சாதிச்சார் அப்படின்னா ராமனுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கறத சாதிக்கிறார். அதாவது ஒரு ஸ்லோகம் பொதுவாக ஒரு கிரந்தம் வெளிவரணும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கணும். பகவத் பாகவத ஆச்சாரிய நியமனம் அப்படிங்கிறது இருக்கணும். பகவான் பிரேரணை பண்ணணும் நீ இந்த கிரந்தத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி, இல்ல பாகவத்தாள்னா கிரந்தத்தை நீங்க எங்களுக்கு பண்ணி அனுகிரகிக்கணும்னு சொல்லி, இல்ல ஆச்சாரியாள் இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக இந்த கிரந்தங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ மூணு பேர் சொல்லணும். பகவத் பாகவத் ஆச்சாரியன் மூணு பேர், சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் இந்த மூணு இல்லாத தானா ஸ்வேச்சையா எந்த கிரந்தமும் வந்தது கிடையாது. பகவத் பாகவத் ஆச்சாரியர்களுடைய நியமனத்தினாலதான் சுவாமி தேசிகனுடைய அவ்வளவு கிரந்தங்களும் அவதாரம். அப்படி இருக்கக்கூடிய ரணபுங்கவ பிரசாதா தேசிகன் பல கிரந்தங்கள்ல சொல்லுவார், வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகாலடியோ முள்ளத்தெழுதியது ஓலையிலிட்ட ஓலையிலிட்டனம். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவன் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல புகுந்து கிரந்தங்களெல்லாம் அவதாரம் செய்து வைத்தான், இந்த கிரந்தங்களெல்லாம் பிரகாசப்படுத்தினான் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வாரும் சொல்றச்சே நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில, என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கு இருந் தமிழ் நூலிவை மொழிந்து. பெருமாள் தான் நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டு திருவாய்மொழியை வர வச்சான் அப்படிங்கறத நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். இப்படிதான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிறவருடைய கிரந்தங்கள் எல்லாம் பெருமாள் தான் விசேஷன அவருடைய மனசுக்குள்ள இருந்து கிரந்தங்களாக தேசிகனும் இன்னும் சொல் அத்தியாசீன துரங்க வக்திர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத்னு ஆச்சாரியாருடைய திருவாக்கில் உக்காந்துண்டு ஹயக்ரீவன் தான் பேசி வைக்கிறான் ஒரு ஒரு ஆச்சாரியாலையும். அந்த மாதிரி ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ க்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்திர் ஜெயதி பகுகுணா பங்கி ரஸ்மத் குருணாம்னு சொல்லி ஹயக்ரீவன் தான் லக்ஷ்மி ஹயக்ரீவன் தான் எல்லாருடைய ஆச்சாரியாளுடைய திருநாக்கில் அமர்ந்துண்டு அவளுடைய பேச்சுக்களை வர வைக்கிறானோ. அதுவும் அந்த பேச்சு எப்படிப்பட்டதுன்னா ஹயக்ரீவனோட ஏஷோர்மி கோஷ ஹேஷம் அப்படின்னா ஹய கணைப்பு குதிரையோட கணைப்பு, அந்த கணைப்புடைய கோஷம் கோஷம் அப்படின்னா ஹை டெசிபிளா இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ், அந்த கணைப்பை ஜாஸ்தி கொடுத்து கொடுத்து ஆச்சாரியாள் வாக்கிலேருந்து கிரந்தங்களாக வர வைக்கிறான் பகவான் அப்படிங்கறத சுவாமியே சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீராமன் விஜயராகவனுடைய அனுகிரகத்தினால இந்த விமலாசேனான வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா பரமார்த்தஸ்துதி, இந்த ரமணீயமான பரமார்த்தஸ்துதிய செய்தேன். ரமணீயம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ராமனை பத்தினதான விஷயம், அதனாலேயே ரமணீயம். ராமசப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னா அழகாலே நாட்டை திருடுகிறவன். பெருமாள் நம்மள அவனுடைய அழக காமிச்சே நம்மளுடைய சித்தத்தெல்லாம் திருடுவாராம் பெருமாள், அது விரட்டி அடிப்பாராம். அவர் அழக காமிச்சு காமிச்சு நம்மளை அவர் பின்னாடி பைத்தியமாக்காத விடுறதில்லைன்னு பெருமாள் ராமனுடைய சங்கல்பமா. அது மாதிரி பும்சாம் மோகன ரூபன், ஆண் பிள்ளைகள் பார்த்தா கூட ராமனை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்குமா, அவ்வளோ பெரிய ரூப சௌந்தரியம் பகவானுக்கு ராமனுக்கு. அப்ப ராமனை பத்தியான கிருதி ராமனை பத்தியான ஒரு ஸ்தோத்திரம் இருந்தாலும் அதுவும் அப்படித்தானே நம்மளை செய்யணும். ராவண ராமனே தன்னை ஆகர்ஷிக்கிறான், நம்ம பக்தாளெல்லாம் தன் பக்கத்தில் ஆகர்ஷிக்கிறான். ராமனை பத்தியான ஸ்தோத்திரமும் பக்தாளை ஆகர்ஷிக்கக்கூடியதான சக்தி இருக்கணுமோ இல்லையோ, அதனால ரமணீயா பரமார்த்தஸ்துதி பரமார்த்தஸ்துதி அப்படிங்கிற இந்த கிரந்தமானது அனசூயுபிஹி அசூய இல்லாதவர்கள் அனசூயுக்கள் அவர்கள்னால யார் அனசூயோட இருப்பான்னா பிரபன்னைஹி பிரபத்தி செய்தவர்கள்னா அசூயை அற்று இருக்கணும். அப்படி இருப்பவர்கள்னாலே அன்வகம் ஆதரேன பவ்யா அன்வகம் தினந்தோறும் ஆதரேன ஒரு விசுவாசத்தோட இதை நாம நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரேன பாவ்யா ஆதரத்தோட விசுவாசத்தோட இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு தேசிகன் நமக்கு சாதிக்கிறார். பொதுவாக தேசிகன் சில ஸ்தோத்திரங்களுக்கு பட்டத அப்படிங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துவார். பட்டத அப்படின்னா படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த ஸ்தோத்திரத்துக்கு அப்படின்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு அப்படி சாதிக்கிறார். பட்டத வாகர்த்த சித்திஹேதோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா. வாக்கும் அர்த்தமும் சித்தி பெற வேண்டும் என்று எவன் ஒருவன் விரும்புகிறானோ அவன் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பக்தியோடு படிக்க வேண்டும் அப்படின்னு தேசிகனுடைய அறிவுரைகள் நமக்கு. இரண்டாவது ஸ்லோகம் ரகுவீர கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் விஷயமே, அதுல சாதிக்கிறச்சே கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்பகம்பீரம் பவபய பேஷஜ மேதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியஹா அப்படின்னு சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹம் என்று சொல்லக்கூடியதான என்னால் செய்யப்பட்ட இந்த சுலபமாகவும் கடினமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ரகுவீர கத்தியத்தை படிக்க வேண்டும். இந்த ரகுவீர கத்தியமானது பவபய பேஷஜம், பவம் அப்படின்னா சம்சாரம், அந்த சம்சார பயத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த மகாவீர வைபவம்னு சொல்லக்கூடியதான ரகுவீர கத்தியம். அதை படிக்க வேண்டும் அப்படின்னு அது சாதிக்கிறார். மூணாவதாக இருக்கக்கூடியதான ஸ்லோகம் அபீதிஸ்தவம், அத கடைசியில சொல்றச்சே பிரபுத்த குருவீக்ஷண பிரதித வெங்கடேஷோத்பவாம் இமாம் அபய சித்தையே பட்டதரங்க பர்த்துஸ்துதிம். யார் யாருக்கெல்லாம் அபயம் பயம் நீங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் எல்லாரும் பட்டத ரங்கபர்த்து ஸ்துதிம், ரங்கபர்த்து ஸ்துதியா இருக்கக்கூடியதான இந்த அபீதி ஸ்தவத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுரை செய்கிறார். அந்த மாதிரி சில ஸ்லோகங்களை தான் படிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சாதிப்பார். அதுல இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறத பிரபன்னர்கள் சரணாகதி செய்தவர்கள் செய்த வேள்வியர்கள்னு சொல்லக்கூடியதான நாம எல்லாரும் நித்தியம் அனுசந்தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுல இருந்து சுவாமியே நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இதோட ஏத்தம் என்ன அப்படின்னா இந்த நித்திய நாம சேவிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வரிவசியாரசம்னு சொல்லக்கூடியதான இந்த பெருமாளுடைய கைங்கரியத்துல நம்மளுக்கு அர்த்தம் முதல்ல தெரிய வேண்டாம், நம்ம நேரா சேவிச்சுட்டு போறதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், அப்புறம் அதுவே நம்மள அர்த்தத்துக்கு தெரிஞ்சுக்க மூட்டும். எப்படி காசி அயோத்தியா அப்படிங்கிற க்ஷேத்திரங்கள்லாம் வாசம் பண்ணா மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசம் செஞ்சோம்னா அதுல இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அடுத்தடுத்து நம்மள நல்ல மார்க்கத்துல ஒரு சதாச்சாரியன் பக்கத்துல போய் சேர்க்கும், அவர் மூலமா சரணாகதியை பண்ணிட்டு மோட்சத்துக்கு போவோம் அப்படிங்கிறது பரம்பரையா, பரம்பரைன்னா ஒன் பை ஒன்னா நம்மள பகவான் கிட்ட சேர்க்கிற மாதிரி இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்ரீ சூக்தி நாம அர்த்தம் தெரிஞ்சுக்காம மூலத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா கூட நித்தியப்படி இல்லை. ஒரு நாள் அந்த இத்தனை நாள் நாம சேவிச்சதோடைய பலனா நம்மளுக்கு பகவான் ஒரு சதாச்சாரியனை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி அவர் மூலமா நாம சீவைகுண்டத்தை அடையறதுக்கு பரசமர்ப்பணம் செய்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறது. அதனால அனசூயுபிகி பிரபன்னைகி அன்பகம் ஆதரேன பாவ்யா, அசூய இல்லாம சரணாகதி பண்ணவர்கள்னால தினந்தோறும் விசுவாசத்தோட அதாவது சொல்லணுமே தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படிங்கறதுனால ஏதோ சொல்லணும் அப்படின்னு கடனேன்னு சொல்லாத ஆதரேன பாவ்யா, ஒரு ஆதரத்தோட விசுவாசத்தோட நாம சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இதுல நம்மளுக்கு ஒரு வழி காண்பித்து கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால நித்தியம் இதை நாம சேவித்து பலன் பெற வேண்டும். இந்த தனுர்மாசத்துல நமக்கு இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த யூடியூப் மூலமாக நமக்கு ஒரு பாக்கியம் பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சு அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல சில தவறுகள் இருந்ததுன்னா அது அடியனுடைய தோஷமே தவிர, இதுல ஏதான நிறைகள் இருந்ததுன்னா அது அடியனுடைய ஆச்சாரியர்களை தான் சாரும். மேற்கொண்டு நல்ல நல்ல காரியங்கள் இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற சேனல்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாரும் அனசூயுபிகி ஆதரேன பாவ்யான்னு சொன்னது பரமார்த்த ஸ்துதிக்கு மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி சத்காரியங்கள் நடக்கிறது இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற சேனலுக்கும் ஆதரவோட நாம வந்து இந்த சேனலை நாம உற்சாகம் புரோத்சாகம் கொடுக்கணும். உற்சாகம் கொடுத்து மேல் மேல நல்ல கைங்கரியங்கள்லாம் இதுல நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.